இன்று நீயாக வா, நாளை நாமாக. பொன்ன பார்க்காமலே, பொண்ணும் பேசாமலே, பொன்னா சேராமலே எல்லாம் கூத்தாடுதே. லலலலலா ஓ இருந்து வெறுப்பாகி போச்சு. நீ வந்ததால என் சோகம் போச்சு. பெருமூச்சு விட்டே சூடான மூச்சு. வாசம் பட்டு ஜலதோஷம் ஆச்சு. மெதுவா மெதுவா நீ பேசும்போது சுகமா சுகமா நான் கேட்கிறேன். இது சார காத்து என் பக்கம் பார்த்து எதமாக நான் ஒரு சாத்து சாத்து லலலலலலா ஓ ஹரே வனே லலலலலலா நெஞ்சி இன்று நீயாக வா, நாளை நாமாக. ஒன்ன பார்க்காமலே, பொண்ணும் பேசாமலே, பொண்ணா சேராமலே எல்லாம் கூத்தாடுதே. லலலலலலலா